यस्य वाग्भट्टिपर्यन्ता इतिराजि सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विस्त्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथानीयत्वदीयचरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयम् शरणम् सदा। यत्त्वदाम्भोरुध्यान विद्वत्था देहकल्मषः वस्तुताम् पयातोऽहम् यामुनेयम् नमामितम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुरुद्रम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाः वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। சுவாமி ஆள வந்தார், பிரார்த்தனை செய்தார். எம்பெருமானுடைய திருவடிகளை கண்ணால பார்க்கணும் என்பதை பிரார்த்தனை பண்ணார். முதல்ல விலாச விக்ராந்த பராபராலயம் நமசிதாஸ்தி க்ஷபணே சுதர்ஷனம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவான சிக்ஷுஷி என்பதாக சொன்னார். எனக்கு தனமாக இருக்கக்கூடியது உன்னுடைய திருவடிதான், அத நான் எப்ப பார்க்க போறேன் எப்ப பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னார். இது சுவாமி ஏற்கனவே சொல்லுத, என்மோத்மே ஸ்ருதி சிரஸ்ஸ பாதையஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி ஸ்தோஷாமின கோதனம் கோ தெய்வ சந்தது பாதாரவிந்த மரவிந்த விரோசனஸ் என்பதார். அந்த மூர்த்தி அந்த திருவடி தாமரைகள் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, நகா குலதனம் குல தெய்வத்தம் தத்து என்பதாக சொல்லுகின்றார். எங்களுக்கெல்லாம் குலதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது, குல தெய்வத்தமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லி சொல்றார். அப்போ அந்த பாதாரவிந்த மரவிந்த விலோச்சன தாமரைப்பூ போன்ற தெருக்கண்களையுடையவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான், அந்த தாமரைப்பூ போன்றதாக இருந்திருக்கிற திருவடிகள் தான் எங்களுக்கெல்லாம் குலதனமாக இருந்திருக்குன்னு சொன்னார். அந்த குலதனமாக இருந்திருக்கிறத எப்ப நாம் பார்க்க போகிறோம் என்பதை சொல்லுகின்றார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்து ஆக்கினையே என்று பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். பெருமானுக்கு ஸ்தானம் இருக்கு. இது சிவை குண்டத்தில் எழுந்தருள் இருந்திருக்கார். அதுக்கு அடுத்ததாக கிராப்தியில எழுந்தருள் இருக்கின்ற பெருமாள். அந்த க்ஷீராப்தியில எழுந்தருள் இருக்கின்ற பெருமாள், அவர் க்ஷீராப்தியில இருக்கிறதாக ஒரு எண்ணத்தை மக்கள் நடுவில் ஏற்படுத்தி விட்டுட்டு அவர் தனக்கு ஸ்தானமாக வச்சிருக்கிறது உண்மையில எது அப்படின்னு கேட்டாக்க, உனக்கு இடமாய் இறக்க என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி என்றார். உனக்குன்னு பெரிய இடங்கள்லாம் க்ஷீராப்தி இருக்கு, சிவைகுண்டம் இருக்கு, அவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய மனசுல வந்து நீ எழுந்துட்டு இருக்கேன்னாக்க, இதை காட்டிலும் நான் பண்ணிருக்கிற பாக்கியம் என்னவாக இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியலையேன்னு பெரியாழ்வார் பாரிக்கின்றார். சென்னியோங்கு பாசுரத்துல பெரியாழ்வார் திருமொழியில் அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்ம பொறுத்த வரைக்கும் அவருடைய திருவடிதான் நமக்கு குலதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த குலதனமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிய எப்ப நான் கண்ணால பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி பரவாயில்ல, உமக்கு ஓணமா அவ்வளவுதான் சேவியமேனு சொல்லிட்டு அந்த திருவடியை காண்பிச்சு பேராம் பெருமாள். திருவடிய காண்பிச்ச உடனே, திருவடிய சேவிச்ச உடனே அடுத்தது அவர் கேட்கிற இரவு, இது சேவிச்ச மாத்திரத்தினால போறலையா அவருக்கு, அந்த திருவடிய தலைமையில வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. திருவடிய தலைமையில இது பண்ணோம்னுட்டு மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். அந்த திருவடி எப்பொழுது என்னுடைய தலைமையில வச்சு என்னுடைய சென்னிக்கு அணியாக போகிறது என்று பிரார்த்தனை பண்றார். போன வியாழக்கிழமை இன்னைக்கு இதே இந்த கதாபுன சங்கர அர்த்தம் சொல்லிட்டு அன்னைக்கு காலத்தால் வந்து தேவபுரமால சேவிப்பதற்காக போனேன். அங்க போனோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இன்னைக்கு சென்னியவங்க வாசரும் சேவா காலம், திருவாராசனத்துல சேவா காலம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க சொல்லிட்டு இருக்கேன், நானும் போய் சேவிச்சொன்னு கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த தேவடி என் சென்னையில் மேல் பொறித்தாய், மறுப்பொசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் வாசகமே, உரிப்பொலிந்த நவினேனை உனக்கு உரித்தாக்கினையே. பருப்பொரத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த தேவடி என் சென்னையின் மேல் பொறித்தாய். பாண்டியர் குலத்திற்கு மீன் சின்னமாக இருந்துருக்கு. எந்த இதை எடுத்தாலும் மீன் தான் அதுல முத்திரையாக இருந்துருக்குமா. அந்த மாதிரி பாண்டிய தேசத்துல இருந்தவராக முடியினால பெரியாழ்வார் அத சொல்ற ஒரு ராஜ முத்திரை. ராஜ முத்திரைக்கே ஒரு பெரிய விசேஷம். அந்த மாதிரி அதிநீக்கனாக இருந்திருக்கிற எனக்கும் உன்னுடைய திருவடிய சமர்ப்பிச்சு நீ ராஜ முதிரைய ஆக்கி வச்சுட்ட, இது ராஜாவுடைய வஸ்துன்னு சொல்லிட்டா எல்லாரும் கௌரவமா இருந்துருவா. அந்த ராஜ சின்னத்தை இது பண்ணிருக்க. அப்போ இத கொடுத்து என்னுடைய எனக்கு திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய், மறுப்பொசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் வாசகமே. இப்ப இனிமேல் எல்லாம் அந்த ராஜமுத்திரை குத்தி ஆகி போச்சுன்னா ராஜாவினுடைய வார்த்தை தான் இருந்துட்டு இருக்க போறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதை நீ ஏற்படுத்தி கொடுத்த என்று சொல்ற. இப்ப பெருமாளும் அந்த பெருமாளுடைய திருவடியே தனமாக இருந்துருக்கு. அந்த தனத்தை எப்ப கண்ணால பாக்க போறேன்னு முதல்ல கேட்ட. கண்ணால பார்த்து மாத்திரம் போறாது, அதை சேவிச்ச உடனே என்ன பண்ற, என்னுடைய தலைக்கு அணியாக இருக்கணும்னு சொல்லி அடுத்தது தன் பிரார்த்தனை பண்ணார். கதா பொண்ணு சங்கர சாங்க கல்பகர் பஜாரவஞ்சம் திரிவிக்ரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி என்பதாக. இங்க ரெண்டு விஷயமாக பார்க்கணும். இந்த திருவிக்ரமனுடைய சரணாம்புஜத்வயம், அந்த திருவடி தாமரைகள் தன்னுடைய திருமுடிக்கு அளவந்தாருடைய சென்னைக்கு அலங்காரமாக போகிறது, எப்பொழுது ஆக போகிறது என்று கேட்கிற. இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல போன பிற்பாடு அது எப்பொழுது நமக்கு ஸ்ரீவைகுண்டம் எப்ப வரப்போறது, இது எதுக்காக ஆக போறதுன்னு அதுக்காக சொல்றாரா, அல்லது இந்த லோகத்துல இருக்கச்சேயே எம்பெருமானுடைய திருவடியினுடைய சாட்சாத்காரம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை தலையில ஏற்றுக்கொள்ளும்படியாக போடுற பாக்கியம் இது ரெண்டும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறாரா. எவ்வளவு நாள் தான் இந்த சம்சாரத்துல இருந்துருக்கிறது, இதை விட்டு கேட்கிற இந்த விபூதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லலாம். இல்ல இந்த சம்சார சக்கரத்தை விட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி போய் அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களையும் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்ததாகவும் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அளவந்தார் ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்லோகம் இருந்துருக்கு, சதா பெரியோர்களாலே அனுசந்திக்கும்படியாக இருந்துருக்கு. பரமதபங்கத்துல சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்துல அனுபவிக்கிறார், அவரார் துணை என என்பதாக. ஐயோ இந்த சம்சாரத்துக்குள்ள உழண்டன் இருக்குமே, இந்த சம்சாரத்துல இவ்வளவு சிரமப்பட்டு இருக்குமே, சம்சார சக்கரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்குமே, இது திருப்பி திருப்பி புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு சொல்லி இந்த நிலையில நாம இருந்துட்டு இருக்குமே, நமக்கு ரட்சக்காக யாரானா உண்டோ என்று அவர் அவரார் துணை என இப்படி நாம கதறிண்டு இருக்கச்சு நாம் என்று சொல்லுகிறாராம் பெருமாள். நான் இருக்க உனக்கு ரட்சகனாக நான் இருந்துட்டு இருக்கேன், நீ என்னத்துக்கு விசாரப்படுற என்பதாக. அந்த நாராயணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த வார்த்தையை சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் இதோ இருக்கு உனக்கு ரட்சகமாக உபாயமாகவும் உபயோகமாகவும் இருந்துருக்கிறது இதோ இருந்துட்டு இருக்கு என்று அந்த திருவடி தாமரைகளை காண்பிக்கின்றாராம் பெருமாள். அந்த திருவடி தாமரைகள் இது ஆச்சரியமானது. திருவேங்கடமுடையான் பெருமாள் தன்னுடைய திருவடியை வச்சிருந்த அதாவது திருக்கைகள்னாலே வரஹஸ்தம் இப்படி காமிச்சிருக்கிறான். யௌ தரிசித்தோ ஸ்வசரணவ் அந்த எம்பெருமானுடைய திருவடி தான் அன்னைக்கு பார்த்தனுக்கு புகழாக காண்பிக்கப்பட்டது. அதே திருவடி தான் அர்ஜுனுக்கு புகழாக காண்பிக்கப்பட்ட திருவடி இருந்திருக்க இதோ இதுதான், இத பார்த்தேனா உனக்கு தெரியும் அப்படின்னா. இந்த திருவடியை நீ அடைஞ்சிட்டேனாக்கா உனக்கு இந்த சம்சாரம் இருக்க இன்னொரு திருக்கையால காண்பிக்கிறார். இந்த சம்சாரம் என்னன்னா தியான மாத்திரம், இப்படியே நடந்தே தாண்டி விடுற மாதிரி ஒரு இருக்கும். இது பெரிய சமுத்திரமா இருக்க இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டதுன்னு நினைச்சிட்டு விசாரப்பட்டேனாக்கா சமுத்திரம் ராமபிரானுக்கு சேர்த்து கட்டுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி சம்சாரம் ஒண்ணும் இல்லாத ஆயிடும், இப்படி நடந்தே தாண்டிட்டு போயிடலாம்னு இன்னொரு திருக்கையால காண்பிக்கிறாராம் பெருமாள். இவ்வளவு தூரம் தான் இருந்திருக்கு சம்சாரம் என்பதாக. ஆகையால அந்த திருவடியினுடைய மகாத்மியத்தை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த திருவடியை சேவிக்கிறார், சேவிச்சு அது எப்ப நமக்கு அனுகிரகம் பண்ண போறதுன்னு கேட்கிறார். இனிமே இதிலேந்து ஆரம்பிச்சு 14 ஸ்லோகங்கள், இந்த 14 ஸ்லோகங்கள்லயும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். அந்த திருமேனி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களை திவ்யாபரணங்களை எம்பெருமானுடைய பரிஜனங்களை அனந்த கருட விஷக்சேனர் முதலிய பரிஜனங்களை இப்படிப்பட்ட இவர்களோடு கூடி இருந்திருக்கிற எம்பெருமான சேவிக்கிறது. இப்படி இந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பெருமாளை சேவிக்கச்சே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. தூரேந்து பெருமாளை சேவிக்கிறோம், அங்க நமக்கு ஒன்னும் எதுவும் தெரியல. பெருமாள் திருக்கண்களோ திருமுக மண்டலமோ அல்லது திருக்கைகளோ எதுவும் தெரியல, மொத்தமா பெருமாள் ஏழற அந்த பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா அந்த மொத்தமா பெருமாள் ஏழச்சையும் கூட அது எப்படிப்பட்ட பெருமாளாக இருந்திருக்கேன்னு பார்த்தோம்னாக்க அது அப்படியே நம்மளை ஈர்க்கின்ற பெருமாளாக இருந்திருக்க, ஒரு சமுதாயமான ஸ்டோபையை ஒடித்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமானாக இருந்திருக்கிறார். படி களவாக நிமிர்ந்தனின் பாதபங்கயமே தலை கணியாக கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன கமலமன்ன குறைகளே என்னும் சொல்லுகிறபடியே. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற உன்னுடைய திருவடிகள், அத உன் திருவடிகளால என் தலையை அலங்கரிக்க வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா சொல்ற பவந்தம் உன்னை அனுபவிக்க போறோம். பர்வக்கிரமத்துல எம்பெருமானுடைய திவ்யாவயவங்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் மகிஷி எம்பெருமானுடைய தேவிமார்கள் பரிஜனங்கள் பரிச்சதங்கள் இவைகளோட கூட சேர்த்து அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தினால ஏற்பட்ட கூடிய ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பண்ணி உம்மை நான் எப்பொழுது சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அஷ்டாட்சரத்திலே ஆய நாராயண சப்தத்துக்கு மேல கடைசியில இருந்திருக்கிறது ஆயன்ற சப்தம். அந்த சப்தம் எதை குறிக்கிறதுன்னா கைங்கரியத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அந்த அஷ்டாட்சரத்திலே பிரதானமானது சக்தியாக இருக்கக்கூடியது பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த ஆயன்ற சப்தம் தானா. ஆகையாலதான் ஆய சக்தி என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டதாக அந்த கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணுகின்றார். அந்த கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன்பு எம்பெருமானுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஒரு சமுதாய சோபையை சேர்த்து அனுபவிக்கிறார். சீவைகுண்டத்தில் எழுதுகள் இருந்திருக்கிற எம்பெருமான இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடு. இது எப்ப வரும் அப்படின்னா நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் அளவந்தார். இப்படி எல்லாம் பெருமாளை நாம சேவிக்கணும் என்பதாக ஆழ்வாரும் முதல் முதல்ல எம்பெருமானை பத்தி சேவிக்கச்சு, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி சேவிக்கச்சு இதே மாதிரிதான் பண்றார். அவர் ஆழ்வார் ரெண்டு பத்துல சொல்லிட்டு வர்றார். அவருடைய பிரிவு பரிவு எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறமா மூணாவது நம்ம ஆழ்வார் மூணாவது பத்துல முடிச்சோதியாய் பாசுரம், அந்த முடிச்சோதியாய் பாசுரத்துல எம்பெருமானும் மங்களாசாசனம் பண்றார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. இது நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். இப்ப இன்னைய ஸ்லோகத்துல சுவாமி அளவந்தார் மங்களாசாசனம் பண்றார். விராஜ மகனோஜ்வல பீத வாசசம் ஸ்மிதாஹத சீசூனு சமஹாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனுமத்யமுன்னதம் விசால வட்சஸ்தலசோபிலக்ஷணம் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்ப சேவிச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் என்று சொல்றார். பெருமாள் சொல்றா, நீ பிரார்த்தனை பண்ற, உன்னுடைய திருவடியை எனக்கு தென்னியின் மேல எப்ப வைக்க போறேன்னு பிரார்த்தனை பண்ண, அவ்வளவுதானே இருந்தாலும் உன் திருவடியை நான் இப்பவே நான் உனக்கு உன் தலை மேல நான் சொல்றேன் போருமா என்று கேட்கிறான். இல்ல எனக்கு போறாது அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன இப்படி சொல்றாரு, என்ன வேணும் அப்படின்னு, உன நான் எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண, உனக்கு நான் எப்ப பார்த்தாலும் கை கரியம் பண்ணணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு நாள் ஒரு சமயம் ஒரு கணம் திருவடியை வச்சுட்டா எனக்கு போறாது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப அது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு திவ்யமங்கல விக்கிரகம்னு பார்க்கணும். துரேந்து பெருமாள தேவிக்கு ஏற்படக்கூடிய ஒரு அப்பவும் ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பு தான் சமுதாய சோபை என்று சொல்லப்படுகிறது. அந்த சமுதாய சோபைய மங்களாசாசனம் பண்ற. அப்புறமா பிரத்யங்கம், ஒவ்வொரு அவயவங்களுடைய சோபைய மங்களாசாசனம் பண்ற. இந்த சமுதாய சோபைய மங்களாசாசனம் பண்ணச்சையும் பார்க்கணும். பெருமாள சேவிச்சே சமுதாயமா சேவிச்சா அதுல ஒரு தனி அழகா இருந்துருக்கு. பிரத்யங்க தனித்தனியா அந்த பெருமாள சேவிச்சவானா அதுக்கு ஒரு தனி அழகு இருந்துருக்கு. தூரம் நின்றுட்டு இருக்கோம், கோபுர வாசப்படியில கருடோத்தவத்துல பெருமாள் எழுந்துருள்றார். அங்கேருந்து சேவிக்கிறோம், சேவிச்ச மாத்திரத்துல ஒரு கல்பூரார்த்தி யாருதான் தெரியுது, வேற ஒன்னும் தெரியல. கருட வாகனத்துக்கு மேல பெருமாள் நினைச்சு நம்ம சேவிச்சோம் அப்படின்னால அனுமானம் பண்றோம், இப்படி வாகனம் இருக்கு, வாகனத்து மேல பெருமாள் ஏழு இருக்கு, இது பெருமாள் இப்படி திருவடிகளை கருடனுடைய திருக்கைகளை வச்சிருந்து சேவசாக்கிறதுலாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அங்க தூரேந்து சேவிக்கச்சேயே நம்மள அப்படியே நம்ம மனசை இயக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். இப்ப நாம திருவேங்கடம் முடியாம சேவிக்க போறோம். சேவிச்சோம்னா எங்கேயோ தூரம் நிக்க வச்சுதான் பெருமாள் சேவை நமக்கு ஆறுது. பரவாயில்ல, எங்க நின்றாலும் பரவாயில்ல, இங்கேருந்து அந்த பெருமாளை சேவிக்கச்சேயே ஒரு ஆனந்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது. ஒரு சமுதாயமான சோபையை தான் நம்ம சேவிக்கிறோம். அந்த சமுதாயமான சேவிக்கிறதுனால அது ஒரு ஆனந்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது. இந்த ஆனந்த அனுபவமே பெரிய விசேஷமான ஒரு விஷயமாக ஆகிறது. இப்போ இந்த பெருமாளை பார்க்கணும், சேவிக்கிறதே பார்க்கச்சா அந்த பெருமாளை சொல்ற விராஜமானோஜ்வல பீதவாசசம். அந்த பெருமாளுக்கு சொல்லச்சு அவருக்கே ஏற்பட்டதாக இருக்கக்கூடியது பீதாம்பரம். அந்த பீதாம்பரத்தை சாத்திக் கொண்டு அந்த பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். இது ஆச்சரியமாக இருந்திருக்கு. இது தாதாரணம் மாத்திரமல்ல, அந்த பீதாம்பரத்துக்கே ஒரு தனி பிரகாசம் இருந்துட்டு இருக்கான். ஆசாமாவிரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மத. பெருமான மங்களாசாசனம் பண்றார் பாகவத ஸ்லோகம். இந்த திருவாயிரபாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களோடு கூட குறவை கூத்து ஆடுகின்றாராம் பெருமாள். ராத்திரியெல்லாம் குறவை கூத்து ஆடுகின்ற அங்கனா மங்கனா மந்தரே மாதவகா என்று சொல்லுகின்றார். ஒத்தரா ரெண்டு பேரா 500,000 பேர் இருந்திருக்காளாம். அந்த 500,000 பேரோட கூட அங்கனா மங்கனா மந்தரே மாதவகா, அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அத்தனை பெருமாளா எழுந்துள்ள இருந்திருக்கிறான். எத்தனை அத்தனை கண்ணனாக எழுந்துள்ள இருந்திருக்கிறான். 500,000 பேர் நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கண்ணன் சொன்னமானா 2,500,000 கண்ணனா இருந்துட்டு பேரோ என்னமோ தெரியல, அது கணக்கு நீங்க போட்டுக்கோங்க. இத்தனை கண்ணனாக இருந்துட்டு இவளோட குறவை கோத்து கையை கோத்துண்டு ராத்திரியெல்லாம் குறவை கோத்து ஆடிட்டு இருக்கிறான். அதுல பெரிய உற்சாகம் மெய்மறந்து அவ கண்ணனோட இருந்துட்டே இருக்கச்சு திடீர்னு காணாமல் போயிடுறாராம் அவர். அதுதான் சுவாரஸ்யம். இவர் காணாத போன உடனே ஒவ்வொருத்தரும் தேடி தேடி தேடி தேடி பாக்குறாராம், எங்க கண்ணா எங்க கண்ணா கண்ணா எங்க காணமே நிட்டு இப்படியே மறுபடியும் தேடிண்டு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்துல இருக்கச்சே ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கச்சே திடீர்னு அந்த சந்தோஷத்துல கணக்கு ஒரு ஒரு தடங்கள் வந்துருத்தோம்னாக்கா அது தாங்கிக்கவே முடியாது யாராலையுமே. அந்த மாதிரி பெருமாளை அனுபவிச்சுட்டு இருந்துருக்கா இவா திருவாயிரபாடியில இருந்த ஆய்ச்சிமார்கள் எல்லோருமா. அந்த ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க திடீர்னு பார்த்தா காணாமல் போயிட்டாராம் கண்ணன். இந்த காணாமல் போன கண்ணனை பார்த்து திருப்படி இப்படி போயிருக்கிற அவர் அடிய வச்சு அவர் நடந்து போன அடிய வச்சு பின்னாடியே தேடிட்டு போறாளாம். அங்க போனா கண்ணனுடைய ரெண்டடியோட கூட இன்னொரு அடி இருந்துருக்கான். சரி நம்மள யாரோ ஒத்தியா அவர் கூட அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளாம். இன்னும் கொஞ்ச நாள் கேச்சு பார்த்தா ரெண்டே ரெண்டு அடி தான் இருந்துட்டு இருக்கான். இன்னொரு ரெண்டு அடி காணும், அந்த பெண்களுடைய காலடி காணுமா. சரி இதையும் தாண்டி போய் பார்த்தோம்னா கண்ணனே காணும், எங்க பார்த்தாலும் காணும். அந்த எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி யமுனைக்கரையெல்லாம் தேடி தேடி பாக்குறா, எங்க பார்த்தாலும் கண்ணனை காணும். இவர்கள் எல்லாரும் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, சரி நம்மள ஒத்தன் நீ கண்ணனை ஆயிக்கோ, நான் வந்து அந்த அவருடைய தோழனா இருந்துட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு ஆட்சியரா இருந்துட்டு இருக்கேன்னு ஒருத்தர் கண்ணனா இருந்துட்டு இருக்கு ஒருத்தர் காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிச்சுண்டு ஒரு அபிநயம் பண்ணிக்கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்காளாம் இப்படி. ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, கண்ணனை காணுமே கண்ணனை காணுமேன்னு ஓடிண்டே இருக்குதான். அப்படி இவர்கள்லாம் நினைச்சுட்டே இருக்கச்சே மறுபடியும் அந்த கண்ணன் அவர்கள் நடுவில் சேவசாகிறான். தாசாமாவிரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா, அப்படியே ஒரு சிரிச்சுண்டே அந்த கண்ணனுக்கே ஏற்பட்ட ஒரு சிரிப்பு, வேற யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரு குறும்பும் ஒரு சிரிப்பும் அவரிடத்துல தான் பார்க்க முடியுமா. ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மத. அவர் சாத்தின் இருக்கிறது பீதாம்பரம். அந்த பெருமாளுக்கே ஏற்பட்டதாக பீதாம்பரம் உண்டான அந்த பீதாம்பரத்தை சாத்திண்டு சாக்ஷான் மன்மத மன்மத, மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவர்கள் நடுவில் சேவை சாய்க்கிறார் என்பதாக அருளி செய்கிறார் மகர்ஷி. அந்த பெருமாளுக்கே ஏற்பட்டது பீதாம்பரம். பீதாம்பரம்னு பேர் சொன்னமானா யாருக்கு வரும்னா பெருமாள் தான். புண்டரீகாட்சன் பேர் சொன்னமானாக்கா அரவிந்த லோச்சனன் புண்டரீகாட்சன் அரவிந்தாட்சன் சொன்னமானா அது பெருமாளுக்கு தான் வரும், வேற யாருக்கும் அது வராது. ஆகையால அந்த பீதாம்பரத்தை முதல்ல மங்களாசாசனம் பண்றாராம். விராஜ மகனோஜ்வல பீதவாசசம். இது நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு தூரேந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். தூரேந்து மங்களாசாசனம் பண்ணச்சு அவருடைய திருமுடி சேவை சாய்க்கிறதான. அந்த திருமுடி சேவை சாய்ச்ச உடனே அந்த திருமுடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது. அந்த தேஜஸ் இருக்க உன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய திசு, அந்த தேஜஸ்ன்றது ஊர்த்வக மனம், மேலே பரவக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த தேஜஸே தான் உன்னுடைய திருமுடியாக ஆயிடுத்தோ என்று மங்களாசாசனம் பண்றார். அப்படி அந்த திருமுடியை சேவிச்ச உடனே உடனே அப்படி கீழே பாக்கிறேன், கீழே பார்த்தேன்னு அந்த திருமுடியை பார்த்து அலர்ந்தது போ. அந்த பாதபீடம் பத்மம் இருந்திருக்கு, அந்த பத்மத்தின் மேல தாமர புஷ்பத்தின் மேல பெருமாள் எழுந்திருளி இருந்திருக்க, பெருமாளுடைய திருவடி இருந்திருக்கு. அந்த திருவடியினுடைய பிரகாசம் தான் தாமர புஷ்பமாக ஆயிடுப்போ. அங்க மங்களாசாசனம் உண்டு. இது ரெண்டும் மேல பாக்கிறார், கீழே பாக்கிறார், நடுவுல சேவிக்கிறாராம். அந்த நடுவுல சேவிச்ச உடனே நின் கடித்தோந்ததுவோ திருமாலை கட்டுரையே. உன்னுடைய கடி ஜோதி, அந்த இடுப்புல இருக்கிற ஒரு அழகு, அதனுடைய தேஜஸ் தான் பல்கலன ஆடைகளாகவும் பல்கலனாக பல ஆபரணங்களாகவும் பரிணமித்ததோ என்று சொல்லும்படியாக இருந்திருக்கே. இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகம் என்பதாக இந்த முடிச்சோதியாய் பாசுரம் திருமாலிரும் சோலை அழகரை குறித்து செல்லும் பாசுரம் இந்த தசகம் என்று பெரியோர்கள் பணிப்பர். அழகர் ஆச்சரியமான விவசாய பெயரா. ஐப்பசி மாசம் துவாதசி அன்னைக்கு சுக்லபட்ச துவாதசியில அழகர் இங்கேருந்து நோபுர கங்கைக்கு எழுந்துருவாராம். அது எழுந்து நான் அடையணும் நேரில் சேர்த்ததில்ல, நிறைய பேர் சொல்லிருக்கான். இந்த நூபுர கங்கைக்கு எழுந்துருளிச்சு நிறைய திருவாபரணங்களை சாத்திண்டு இது நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி அந்த பெருமாளை சேவிச்சுமானாக்க அப்படியே ஆச்சரியமா சேவசாய்ப்பேர். அவர் உண்மையிலேயே சுந்தர ராஜனாக சேவசாய்ப்பேர் என்று சொல்லுகின்றார். அது அழகருக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் திருமாலரன் சோலை எம்பெருமானுக்கு. இங்க எம்பெருமானம் மங்களாசாசனம் பண்ற இந்த சமுதாய சோபையில சொல்லச்சே எம்பெருமானுடைய ஒரு இதே மங்களாசாசனம் பண்ற பீதாம்பரத்து மங்களாசாசனம் பண்ற. இது எப்படி இருக்கு, இதுல தனியா இன்னொரு விசேஷம், இது மஞ்சளான வஸ்திரம் பட்டு சாத்தியன்ற பெருமாள். பெருமாளுடைய திருமேனி நீலமேக்கு சாமளமாக இருந்திருக்கு. இந்த சாமளமாக இருந்திருக்கிற திருமேனியில இந்த பீதாம்பரத்தை சாத்தின்று சேவசாச்சாக்க இதனுடைய பரபாகம் கான்ட்ராஸ்ட் சொல்லுவான். இது கான்ட்ராஸ்டோட சேர்ந்து சேவிச்சுமானா ரொம்ப அத்தியுதமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அந்த பீதாம்பரத்துக்கே தனிப்பட்ட ஒரு மகாத்மியம் இருந்திருக்கு, அதுவே பிரகாசமாக இருந்திருக்கு. அதோடு கூட இதையும் சேர்த்து சேவிக்கிறாராம். விராஜமானோஜ்வல பீதவாசசம், உஜ்வல பீதவாசசம், அது விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்பதாக இருந்திருக்கு. இந்த திருவரையே பூத்தது போல இருந்திருக்கா அந்த பீதாம்பரத்தினுடைய அழக முதலடியில் அனுபவிக்கிறார். இதுல ரெண்டு விசேஷணங்கள் இருக்கின்றன, விராஜமான உஜ்வல என்று. இதுக்கு பீதாம்பரத்துக்கு இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே ஒரு சோபை இருந்திருக்கு. அந்த சோபையோட கூட இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய நீலமேக்கு சாமளனாக எழுந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்துல அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த பீதாம்பரத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சோபை வந்துதான். அதையால இயற்கையாக இருக்கிற சோபையை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஆயிடுத்தான். அப்படிப்பட்ட பீதாம்பரத்தை முதல்ல சாத்தின்றிருக்கிற எம்பெருமானு மங்களாசாசனம் பண்ற என்பதாக சொல்லுகின்றோம். இந்த பீதாம்பரத்தை சாத்தின்றா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுக்காக தான் அந்த குப்பையர் கூத்தும் பொழுது திருவாயன்பாடியில மறுபடியும் சேவை சாய்க்கச்சே கூட பீதாம்பர தரசருக்கு சாட்சான் மன்மத மன்மதகான்ற மன்மத மன்மதனாக எழுந்துள்ள இருந்திருக்கவர் பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கார். இந்த தேவ பெருமாளுடைய திரு கன்னங்களை மங்களாசாசனம் பண்ற கூரத்தாழ்வான் அந்த கண்ணெல்லாம் பார்த்தோம்னாக்கா டே மினுமினுன்றதான். அந்த மினுமினு சொல்ற இது பண்றது அப்படியே பிரகாசிக்கிறது. இது எதனால பிரகாசிக்கிறதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னாக்க சந்தோஷத்தை உடனே வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கிறது. அவனுடைய எந்த அவனுடைய உடம்புல எந்த அவயவத்தினால சந்தோஷம் வெளிப்படும்னு கேட்டோம்னாக்க கன்னத்துல தான் வெளிப்படுமா. அந்த சந்தோஷம் வந்தோடனே கண்ணம் செவந்து போறது. பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து நாணம் வந்ததுன்னாக்கா கண்ணம் செவந்து போயிடும். நமக்கும் விசேஷமான ஒரு சந்தோஷம் வந்ததுன்னாக்க அத அந்த சந்தோஷத்தை நினைச்சின்ற மாத்திரத்தினாலே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்ணத்துல ஒரு மினுமினுப்பு வருமா. தேவப்பெருமாளுடைய கண்ணம் மினுமினு இருந்துருக்குன்னு சொன்ன, இது என்னத்தினால இப்ப மினுமினு இருந்துருக்குன்னா அதுக்கு காரணத்தை ஆழ்வான் மங்களாசாசனம் சொல்ற சாதிக்கின்ற. பரிமண்டித ராச மண்டலாபி வரதாக்ராதமபீத்த கோபி. இவாளுடைய கோபகன்யா அபிஷின்னு சொல்ற அந்த கோபிகளோடு கூட அந்த ராசமண்டலத்துல அந்த தேவப்பெருமாள் ஒரு பக்கத்துல அதாவது ரெண்டு பக்கத்திலயுமாக ஆட்சியர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கு இடையிலே எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்காராம். அந்த குறவை கூத்தை இங்க தேவப்பெருமாளாக இருந்து நினைச்சு பாத்துக்கிறாராம். இந்த நினைச்சு பார்த்த மாத்திரத்தினால அந்த எண்ணம் வந்த உடனேயே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுறதான். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணத்தினுடைய மினுமினுப்பு என்று சொல்ற. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நாம ஒரு அலங்காரம் பண்ணிட்டு போறோம்னாக்க சில பேருக்கெல்லாம் சில சில வழி இருக்கும். இந்த வேஷ்டியை உடுத்திட்டு போனா இது நல்ல சகுனம், ஆகையில இந்த வேஷ்டியை உடுத்திட்டு போறது, இந்த சால்வையை போட்டும் போறது, இந்த சுக்காயை போட்டும் போறது, இந்த மாதிரி பெருமாளுக்கு இவர் பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கிற இவருக்கு அழுக்காதா அப்படின்னா அழுக்கவே அழுக்காதும். எப்பவும் இதை உட்டின்றதா அவருக்கு எல்லா காரியமும் ஆறுதான். ஆகையில இந்த பீதாம்பரத்தையே எப்பவும் சாத்தின்னு இருக்கிறோம். விராஜ மகனோஜ்வல பீத வாசசம். இந்த பீத வாசசு இத்த அவர் முதல்ல மங்களாசாசனம் பண்ற துரேந்து சேவிக்க மாத்த உடனே அந்த பீதாம்பரம் தான் சேவையாறுது. அந்த பீதாம்பரத்திலையும் பரபாகத்துல அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேர்ந்து இருக்கின்ற அந்த பீதாம்பரத்தை சேவிச்சு அத ஒரு மங்களாசாசனம் பண்ற. அப்படியே மேல அப்படி பாக்குறேன். அத பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஸ்மிதாதசி சுனுகமாக மலச்சவிம். அசி சூனும் சமாமலச்சவிம் அசி சூனும். இங்க ஸ்மிதா அப்படின்னாக்கா புன்சிரிப்புன்னு அர்த்தம் கிடையாது. இதனுடைய நிறம் மனோகரமாக இருந்திருக்கும், காயாமலர் நிறவா என்று சொல்லப்படுகின்றது. அந்த பெருமாளுடைய இந்த பூ மாதிரி பிரகாசமாக இருந்தது. ஆண்டாள் நாச்சியார் கண்ணன மங்களாசாசனம் பாக்குறான். திருப்பாவல் பாசுரத்துல பாத்தோம்னாக்க மாரிமலம் முழஞ்சில் பாசுரத்துல இவர் கண்ணன் எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்றான். ஒவ்வொரு விஷயமா சொல்லி கண்ணன் என்ன பண்ற, உங்களுடைய கோவில் காப்பானே, கொடுத்த ஒன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா எழுப்பிட்டு வர, கடைசியில போயிட்டு வர நந்தகோபுரம் எழுப்புறா, அப்புறமா யசோதை பிராட்டி எழுப்புறா, பலராமரை எழுப்புறா, கண்ணனை எழுப்புறா, இப்படி எழுப்புறா, நப்பின்ன பிராட்டி எழுப்புறா, கண்ணனை எழுப்புறா, ரெண்டு பேருமா சேர்த்து சேர்த்து எழுப்புறா, நீ ரெண்டு பேருமா அனுகிரகம் பண்ணணும்னு எழுப்புறா. சரி எல்லாம் ஆச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா, செங்கஞ்சிரிச்சிருவே எம்மேல் எழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தா போல் அங்கனிரண்டும் கொண்டு என் கண் மேல் நோக்குதியேல்னு சொல்ற. உன்னுடைய திருக்கண்களை கொண்டு என்ன பாக்கணும் சேவிக்கணும், நான் உன்ன பாக்கணும்னு சொல்ற. முள்ள முள்ள கட்டாட்சிக்கணும், உன்னுடைய திருக்கண்களுடைய கட்டாட்சம் எங்க மேல விழணும். செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவோன்னா ஒட்டுமொத்தமா நீ பாத்தியானா என்னால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தூங்கி ஏந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய கட்டாட்சம் எங்க மேல விழணும் அப்படின்னா, சரி நான் கட்டாட்சம் விழுந்துட்டு பாத்துட்டேன் போருமா அப்படின்னு கேட்டா போராதுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும்? நீ இங்க படிச்சிலிருந்து பேசாத, உனக்குன்னு சிம்ஹாசனம் இருக்கு, இந்த சிம்ஹாசனத்துல போய் ஏறி நின்றுண்டு அதுல உட்காந்துட்டு பாசணும், ஒரு 10 அடி நடந்து வரணும், நடந்து வந்து அந்த சிம்ஹாசனத்துல ஏறி வரணும். நீ எப்படி நடக்கணும்னு சொல்லச்சு அந்த காம்பீரியத்தை சொல்ற மாரிமல முழங்கல் என்பதாக அந்த பாசனத்துல. இது நடந்து வந்த பிற்பாடு அது பெருமாளும் அந்த நடக்கையே பெருமாளும் இவெல்லாம் அவருடைய ஒரு சமுதாய சோபைய மங்கள சாசனம் பண்ணார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்று அங்கு மங்களாசாசனம். நீ பூவை பூவண்ணா நின் கோவில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேர். அப்படி சமுதாயமா பெருமாள் எழுந்தருளிச்சு எப்படி சேவை சாய்க்கிறேர் அப்படின்னா, அவன் பூவை பூவண்ணம் இந்த அது அதாவது இந்த காயாமரம் பூ முதல்ல பூவை பூ போல இருந்திருக்கிற அந்த திவ்ய மக்கள விக்கிரகத்தை சொல்லுகின்ற அதையும் இங்கு மங்களாசாசனம் பண்ற. ஸ்மிதா தசீசூன சமஹாமல அதசீசூனம், அது ஸ்மிதம் சொல்லச்சு நன்றாக மலர்ந்து இருக்கின்ற என்று அர்த்தம். மலர்ந்து இருக்கின்ற காயாம்பூ போன்ற திருமேனியை உடைய அமலச்சவியும் அமலச்சவியும் நன்னா பிரகாசிக்கின்ற காந்தியை உடைத்தானதாக இருந்திருக்கு. அந்த பெருமாளுடைய காந்தி என்ன பண்றதுன்னு யாரெல்லாம் எம்பெருமான தியானம் பண்றாளோ அவளுடைய தோஷத்தெல்லாம் போக்கடிக்கிறதாம். அப்பேற்பட்டது அதுக்கப்புறமா பெருமாளுடைய அவயவங்கள் திவ்யாவயவங்களை மங்களாசாசனம் பண்ற. அதுல எது முக்கியமாக பிரதானமாக தோன்றதுன்னு பாக்குற, அதுக்குள்ள முதல்ல மங்களாசாசனம். இவருடைய திருஷ்டியில ஒவ்வொருத்தருடைய திருஷ்டியில ஒவ்வொன்னு மங்களாசாசனம் பண்ற. இவருடைய பார்வையில அஜனிஷ்ட கஸ்யநாபேகேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய பரத்துவ சூச்சகமாக இருந்திருக்கிற திருநாபி, ஏன்னா அந்த திருநாபியிலேருந்தான் பிரம்மா அவதாரம் பண்ண, அந்த பிரம்மாவினுடைய அதாவது பிரம்மாவை பிறப்பித்து லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் தான். அந்த ஜகத்காரணத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாபியை சொல்லுகின்ற அந்த திருநாபிய மங்களாசாசனம் பண்ற. நிமக்னாபிம் நிமக்னாபிம் என்பதாக இது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. நாபி ஒரு உட்குழிவாக இருந்திருக்கான். இந்த குழிவோடு இருந்திருக்கே பார்க்கச்சே இந்த பெருமாளுடைய சௌந்தரியமாகிற ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் அப்படியே வரதான், அந்த வந்து நடுவுல வந்து தடப்படுறது என்பதாக சொல்லுகின்ற. வரதராஜ ஸ்தவத்துல தேவ பெருமாளுடைய அந்த சௌந்தரியத்தை மங்களாசாசனம் பண்ற. சௌந்தரியம் லாவண்யம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு ஒன்னு சமுதாய சோபையை சொல்லும், ஒன்னு பிரத்யங்க சோபையை சொல்லும். சமுதாய சோபையை சொல்லும் பொழுது இது சௌந்தர்யம் அழகு வெள்ளம் என்று சொல்லுகின்றோம். அழகு எங்கேந்து உண்டாருதுன்ற, ஒரு பெரிய மகாநதி உண்டாருதுன்னாக்க மலை முகட்டுல உண்டாகும். உண்டாகச்சே முதல்ல என்ன ஆகும்னா சின்னதா தான் இருந்துருக்கும், அதாவது ரொம்ப அகலமா இருந்துருக்காது. அது சமவெளியில வரும், சமவெளியில வரச்சே என்ன ஆகும், அது அப்படியே அகந்து பெருசா ஆயிடும் அந்த நதி. மறுபடியும் ஒரு மலை வந்தது, குறுகிய இடம் வந்ததுன்னாக்க மலைகள் நடுவுல புகச்சு குறுகி போயிடும். குறுகி போன பிறகு அங்க ஒரு பெரிய சுழல் வரும். சுழல் வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த மலையை தாண்டி வெளியில போச்சுன்னாக்க வெளில போச்சு ஒன்னா போறதுன்னு சொல்ல முடியாது, ரெண்டா கூட அதே நதியே ரெண்டா கூட பிரிஞ்சு கூட போயிடும். இப்படி ஒரு இருக்கும். இது பெருமாளுடைய அழக ஒரு வெள்ளமாக ஒரு நதியாக ரூபணம் பண்ற, ரூபணம் பண்ணி தேவ பெருமாளுடைய அழக மங்களாசாசனம் பண்ற கூறத்தாழ்வான். சௌந்தர்யாக்கியா சரித்து உரசி மத்தியாவ, அதுல சௌந்தர்யமாக இருந்திருக்கிற ஒரு அழக நதி இருக்க அது பெருமாளுடைய திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே மலையிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி மெல்லிதா கிளம்பி வருது. இது வந்தவுடனே சமவெளியில வர மாதிரி அவருடைய அகன்ற திருமார்பு இருந்திருக்கும் பொழுது அகன்று போயிருதான் அந்த நதியே. அது நடுவுல இருந்திருக்கிற வரைச்சே இவருடைய பின்பாகம் பிட்ட பாகங்களாக மலைகள் மாதிரி இருந்திருக்கு. அதனால ஒரு தடுக்கிறது, தடுக்கிறதுனால நடுவுல இடைப்படுறது, இவருடைய இடைன்றது இருக்கவே இல்லாத இருந்திருக்கு, ரொம்ப மெல்லிதா இருந்திருக்கு, ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. அந்த இடைந்தவரை அதே அந்த சௌந்தர்யமாகிற அழகு வெள்ளமே தடைப்பட்டு குறுகி போயிட்டு இருக்கும். அந்த மேல வேகமா அகலமா வந்துட்டே இருக்குச்சே தடைப்பட்டதுன்னாக்க அதுல சுழல் ஏற்படுமா, அந்த சுழல் தான் பெருமாளுடைய திருநாபியா. மத்திய கர்த்தாப நாபிகி என்று அங்கு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அந்த மாதிரி அந்த திருமால் அந்த எம்பெருமானுடைய நாபியினுடைய அழக சொல்ற இந்த நாபி அது ஒரு சுழலாக ஆயிடுத்தோ என்னமோ, சௌந்தர்யமாகிற ஒரு வெள்ளம் அந்த வெள்ளத்தினுடைய ஒரு வேகத்துல வந்து மறுபடியும் தடப்பட்டு இடுப்புல வந்து தடப்பட்டு அது ஒரு சுழல் ஏற்பட்டா எப்படி இருந்துருக்குமோ அந்த மாதிரியாக திருநாபி இருந்துருக்கு. நிமக்னாபிம் அந்த திருநாபிய மங்களாசாசனம் பண்ற அடுத்ததாக இருந்திருக்கிறது தனு மத்தியம் என்பதாக. தனு மத்தியம், தனு மத்தியம் உடம்பனுடைய இடை, அந்த இடையை சொல்லுகிறார். இது நுட்பமாக இருந்திருக்கு, இது லட்சணமாக இருந்திருக்கு, எல்லா இதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்கு. இந்த தனு மத்தியம் இருக்க இது எப்பேற்பட்டதுன்னு ஆச்சரியமாக இதையும் ஆழ்வானுடைய சீசுக்தியை எடுத்து சுவாமி வியாக்கியானம் பண்ற. அண்டாகனம் தொதுதரம் ஆமனந்தி சந்தா ஸ்தானம் தத்வரத கதம் நு காஷ்யமஸ்ய மகாத்மியம் ஸ்வதைஹயேஷு நூனம் ஏஷாம் ருத்தி ஸ்யாத் மஹிமகரி நஹி இதரேஷாம். லோகம் மொத்தம் உன்னுடைய திருவயத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்றா, எல்லாரும் அதேதான் சொல்றா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அண்டானாம் தொதுதரம் ஆமனந்தி சந்தாஸ்தானம் அண்டானாம் ஸ்தானம் தொதுதரம் ஆமனந்தி. மகாப்பிரளய காலத்துல லோகம் மொத்தத்தையும் உன்னுடைய வயத்துக்குள்ள நீ வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி, ஆகையால உன்னுடைய வயத்துக்குள்ள இருக்கிறதுனால இதுதான் உன்னுடைய வயிறு தான் அதனுடைய ஸ்தானம்னு சொல்லி எல்லாரும் சொல்றான். கதன்னு காஷ்யமஸ்ய உள்ளுக்குள்ள வஸ்து இருந்ததுன்னாக்க அந்த வஸ்து இருக்கிற அளவுக்கு பை பெருசா போகணும், அப்படித்தானே இருக்கணும். இந்த இதுல என்ன ஆயிடுச்சுனாக்க லோகம் மொத்தத்தையும் உன்னுடைய வயத்துல வச்சிருந்தியானா கூட உன்னுடைய வயிறு இருக்கிற இடம் தெரியாத இருந்துட்டு இருக்குதான். இது இதுதான் ஆச்சரியமா இருந்துருக்குன்னு சொல்ற. இப்படி இது எப்படி அது காட்சியம், இவ்வளவு இடை இருக்க இவ்வளவு மெல்லிதாக இவ்வளவு மெல்லிடைன்றது எப்படி ஏற்பட்டது உனக்குன்னு தெரியலையே, இது லோகத்துல இருக்கிற ஒரு இயல்பை காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துருக்குன்னு சொன்ன. எந்த வஸ்துக்களை நிறைய வஸ்துக்களை போட்டு ஒரு பை போட்டிருந்தோம்னாக்கா அந்த பை பெருசா இருந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள வஸ்துவை பொறுத்துதான் அது பெருசா இருக்கிறதா சின்னதா இருக்கிறதான்றது தெரியறது. அப்படி இருக்கச்சே உன் வயிற்றுக்குள்ளேயே லோகம் மொத்தம் இருந்துருக்கச்சே அந்த லோகம் மொத்தத்தையும் உள்ளடக்கி கொண்டு இருக்கின்ற உன்னுடைய திரு வயிறு அந்த திரு இடை இருந்துருக்க இது காஷ்யம், அது ரொம்ப மெல்லிசா இருந்துருக்கு, இது எப்படி இருந்துருக்குன்னு தெரியலையேன்ற. இதுதான் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்கெல்லாம் இருந்த போனா இந்த மாதிரி வயிறு நிறைய ஆகாரம் சாப்பிட்ட போனா சாட்டையந்து உண்டு போனா தொப்ப பெருசா இருந்துட்டு இருக்கும், இல்ல சாப்பிடாத இருந்தோம்னாக்கா வயிறுலாம் அப்படியே உள்ள ஒட்டிண்டு இருந்துட்டு இருக்கும். இது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை பொறிச்சுதான் இது பெருசா இருக்கிறதும் சின்னதா இருக்கிறதும், பெருமாளுக்கு அது கிடையாதான். இதுதான் பெரிய விசேஷம். இதுலயும் சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல மங்களாசாசனம் பண்ற தம்பரம் என்று உயர்ந்து என்பதாக தன்னுடைய திருவடியை காண்பிக்கிற இந்த திருவடிகள் தான் நீ இனிமே விசாரப்படாத உங்களை ரட்சிக்கிறதுக்கு உபாயமாகவும் உபயமாகவும் இருந்திருக்கிறது இந்த திருவடிகள் தான். அந்த திருவடிகளை யார் பிடிச்சுண்டு அந்த திருவடிகளிடத்துல பரத்தை சமர்ப்பணம் பண்றாளோ அவளுக்கு இனிமே அவளுடைய புண்ணிய பாபங்கள் இரு வினைகளையும் போக்கடிக்கிற விஷயத்துல இது நம்மளுடைய பாபம், நாம எவ்வளவு பாபம் பண்ணிருக்குமே இந்த பாப்பம் எல்லாம் எப்ப போக போறதோ தெரியலையே, இது பாபம் போனாதானே நாம ஸ்ரீவைகுண்டம் போக முடியும்னு எல்லாம் நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்கு தன்னுடைய பரமாக அவர் ஏற்றுக்கொண்டுட்டேரான் பெருமாள். அதில் நமக்கு இனிமே பரம் இல்லாத ஆயிடுச்சு. நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்க வேண்டிய கடமை அவரது, அவர் பாத்துக்கிறேன்னு நாம இருந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் எம்பிரமானத்துல பரத்தை சமர்ப்பிச்சோங்களோ அவள்லாம், அவர் பரத்தை ஏத்துண்ட உடனே அவர் உயர்ந்து நிக்கிறார் என்பதாக, தம் பரம் என்று உயர்ந்து என்று மங்களாசாசனம் பண்றார். ஒருத்த தள்ள தூக்கி பெரிய பழுவ மூட்டையை வச்சுட்டான்னாக்க, அந்த மூட்டையை வச்சிருந்த உடனே அப்படியே அமுங்கிதான் அவன் போயிடுவான், அவன் உயரம் நிக்கவே மாட்டான். ஆனா பெருமாள் மாத்திரம் இத்தனை சேத்தனர்கள் யார் யாரெல்லாம் எம்பெருமான அடைந்து அவரிடத்துல பர சமர்ப்பணம் பண்ணினவர்களாக இருந்திருக்காளோ அத்தனை பேருடைய பரத்தையும் அவன் ஏத்துண்டு தான் உயர்ந்து இருக்கின்றார் என்று அங்கு சொல்ற. அது எப்படி இது சாத்தியமா அப்படின்னா, இது மீதி பேருக்கு எல்லாம் முடியாது, இது பெருமாளுக்கு முடியும் என்பதாக. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானா, இது வேதம் சொல்ற வார்த்தை. இது மீதி பேர்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பறக்கச்சே பறக்கச்சே அவளுக்கு ஒரு இழிவு தான் ஏற்படும். ஐயோ இந்த ஜென்மா முடியலையே, இந்த ஜென்மா முடியல, இன்னொரு ஜென்மா வந்து தொலைஞ்சிடுத்து, எப்ப முடிய போறதோ தெரியலையேன்னு அவளுக்கு எல்லாம் இழிவு தான் ஏற்படும். ஆனா பெருமாள் ஒவ்வொரு அவதாரம் பண்ணச்சேயும் பெருமாளுக்கு உயர்வு தான் ஏற்படுறது என்பதாக சொல்லுகின்றார். அந்த லோகம் மொத்தத்தையும் மூன்று லோகங்களுடையும் தன்னுடைய திருவயத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தா கூட அந்த பெருமாளுடைய திரு இடை இருக்க, திரு வயர் இருக்க, அது ரொம்ப கிருஷமாக இருந்திருக்கு. இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்பதை இங்கு சொல்லுகின்றார். நிமக்னாபிம் தனுமத்யமுன்னதம் மகாத்மியம் ஸ்வதைகயேஷு நூனம் ஏஷாம் ருத்திஸ்யான் மகிமகரி நஹி இதரேஷாம். இதரேஷாம் மீதி பேருக்குன்னா எப்படி இருந்திருக்கோம்னாக்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து மாதிரி பெருசா இருந்திருக்கும். இவருடைய குமாரர் பக்தர் மங்களாசாசனம் பண்ற ஒரு ஆல இலையில பெருமாள் படுத்துருக்கு. இது மகாப்பிரளய காலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாத்மராமி என்று சொல்லுகின்றார். அந்த ஆல இலையில படுத்துருக்கச்சு தன்னுடைய திருவடிய ஒரு கட்ட விரல எடுத்து தன்னுடைய வாக்குல எடுத்து வச்சுக்கிறாராம், வாயில வச்சுட்டு இருக்காராம். இது என்னத்தையும் இந்த திருவடியை எடுத்து தன்னுடைய வாயில வச்சுட்டு இருக்காருனாக்க, இந்த லோகம் மொத்தம் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இருந்துருக்கே இது எவ்வளவு பெருசு இருக்கு பார்ப்போம்னு அளந்து பாக்குறாராம், திருவடியால அளந்து பாக்குறாராம். அதுக்காக தான் இந்த திருவடியால இப்படி அந்த திருவயிரை தாண்டி இது பண்ணி போறேன்னு மங்களாசாசனம் பண்ற. இந்த ரீதியில நிமக்னாபிம் தனுமத்யமுன்னதம், இது உன்னதமாக இருந்திருக்க, உன்னதம்ன்றது இருக்க பெருமாளுக்கு ஏற்பட்டது ஒரு இது. அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இப்ப சமுதாய சோபையை தான் அனுபவிக்கிற. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, உன்னதமாக இருந்திருக்கு. இது கிருஷமாக இருக்கிறது, அதாவது பீதாம்பரத்தை சாத்திட்டு இருக்கலாம். அதோட மாத்திரம் இல்லாமல் அவருடைய பிரகாசம் காயாம்பூ போன்ற நிறத்தை உடைத்தானதாக பிரகாசத்தையும் இருக்கலாம். பெரு இடை அந்த மத்திய பாகம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கலாம். எல்லாம் இருந்து குள்ளமா இருந்துட்டேருன்னா என்ன பண்றது, அப்படிலாம் இல்லையா பெருமாள். அவர் உன்னதமாக அதி ஹிரஸ்வமா இருந்துட்டேருனாக்கா அது அவ்வளவா சேவிக்கிறதுக்கு ரசிக்காதான். ஆகையால உன்னதமாக உயரமாக எழுந்திருள் இருந்துருக்கே பெருமாள். விசால வட்சஸ்தல சோபிலக்ஷணம், இது கிருஷமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய மத்திய பாகத்தை மங்களாசாசனம் பண்ண. அடுத்ததாக இருந்திருக்கிறது என்ன விஷயம்னா அவருடைய வட்சஸ்தலம். அந்த வட்சஸ்தலத்தை மங்களாசாசனம் பண்ற. இது விசால வட்சஸ்தல சோபி லட்சணம் என்பதாக. அகன்ற மார்பு, அந்த மார்புக்கு பெருமாள் அந்த ஸ்ரீவத்சம் இருந்திருக்கான். அந்த ஸ்ரீவத்சம் என்கிற மருமோடு எழுந்திரளி இருந்திருக்க அந்த திருமரு மார்பன் என்பதாக நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அந்த மார்ப மங்களாசாசனம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பெருமாளுடைய திருமார்புக்கு அடையாளமாக இருந்திருக்கிறது அது. அது அலங்காரமாக இருந்திருக்கு. விசால வட்சஸ்தல சோபி லட்சணம் என்பதாக சொல்லுகின்ற. இப்போ சுவாமி தேசிகன் ரங்கநாதனுடைய திவ்யாவயங்களை மங்களாசாசனம் பண்றார். பகவத் தியான சோபானத்துல அமரநாதிபிரான்ல திருப்பான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அதே முறையில ரங்கநாதனுடைய திவ்யாவயங்களை பெருமாள் மங்களாசாசனம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணார். அந்த மங்களாசாசனம் சொன்னச்சே அந்த திருமார்புக்கு சொல்லச்சே ஸ்ரீபதன் ஞாசகன்யம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க ஸ்ரீவத்ஸ லட்சுமண் சொல்லி ஸ்ரீவத்ஸத்தினாலே அது அழகாக எழுந்துள்ள இருக்கிறது பெருமாளுடைய திருமார்பு என்று சொன்னார் இங்க. ஆனா சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்குகிறார் பெரிய பிராட்டியாருடைய திருவடி படுறதுனால பெருமாள் தன்னை தன்யன் தன்னாக நினைக்கிறார். தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரகா என்று ஸ்ரீஸ்தவத்துல மங்களாசாசனம் பண்ற பிராட்டிய மங்களாசாசனம் பண்ற லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானையை கூட பெருமாளை கூட தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா தவ ஈக்ஷணாத்து தன் உன்னுடைய பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருக்கு அந்த கட்டாட்சம் பெற்றதுனால தன்னை தன்யனாக அவர் நினைத்துக் கொள்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அந்த. ஆனா இங்க சுவாமி ஸ்ரீபதன் ஞாச தன்யம் பிராட்டி அகலுகின்றேன் இறையும் என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த பிரகாரம் ஒரு இறைப்பொழுதும் கூட சிறிது காலம் கூட பெருமாளுடைய திருமார்பை விட்டு பிரியாமல் இருப்பேன் என்று அந்த பெருமாளுடைய திருமார்பிலேயே எழுந்தொள்ளி இருக்கிறபடினால அந்த பிராட்டியை பெற்றிருப்பதனாலே பெருமாளுடைய திருமார்பு தன்யமாக அழைச்சான். இங்க ஸ்ரீவத்ஸ லட்சுமண்கள் அது அங்க கூட பெருமாள் எழுந்துருளச்சேயே அவதாரம் பண்ணச்சேயே கூட பாகவதத்துல ஸ்ரீவத்ஸ லட்சுமண் ஜலசோபி கௌஸ்துபம்னு சொல்ற அந்த ஸ்ரீவத்ஸத்தோட தான் எழுந்துருள்றேர் பெருமாள். அந்த தேவகிக்கு முதல் முதல்ல சேவை சாய்க்கிறேர் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண உடனே அப்படிப்பட்டதாக ஸ்ரீவத்ஸத்தோட கூடி இருந்திருக்கிற விசாலமான வட்சஸ்தலத்தை மங்களாசாசனம் பண்ற இவையெல்லாம் ஒரு சமுதாய சோபைய சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா பிரத்யங்க சோபைய சாதிக்க போகின்ற. இப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த எம்பெருமான நான் எப்ப சாட்சாத்காரம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு எப்பவும் 14 ஸ்லோகங்களுக்கு பிறகுதான் அன்மையும் வருது அவனுக்கு நான் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணும்படியான நிலைப்பாடு எனக்கு எப்ப வரப்போறதுன்னு ஆள வந்தார் பாரிக்கின்றதை இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லுகின்றார். முந்தானேத்தி ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம். இதே சமயத்துல நாம்பளும் இந்த ஆளவந்தாருடைய சீசுக்திய நமக்கு இந்த அதாவது அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைய தினத்துல இந்த தினத்திலிருந்து ஆரம்பிச்சு சமுதாய சோபை பிரத்யங்க சோபை இப்படி ஒவ்வொரு சோபையும் எம்பெருமானுடைய சோபைகளையும் எம்பெருமானுடைய பரிஜனங்களுடைய விசேஷங்களையும் எம்பெருமானுடைய தேவிமார்களுடைய விசேஷங்களையும் ஒவ்வொன்னா நாம இனிமே அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆகையால இன்னைய தினத்துல விராஜமானோஜ்வல பீதவாசம் ஸ்மிதாதசீசூனசமாமலச்சவின் நிமக்னாபிந்தனுமத்யமுன்னதம் விசால வட்சஸ்தலசோபிலக்ஷணம். இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.